சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணூரும் மின்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவாதாயின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரும் மின்னும் அவள் காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டா நரக சுகமல்லவா நெருப்பை விழுங்கி விட்டே அமிலம் அருங்கி விட்டே நோயாய் நெஞ்சு நீ நுழைந்தாய் மருந்தை ஏறி தர மறந்தாய் வாலிபத்தின் சோலையில ரகசியமாய் பறித்தவள் நீதானே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரும் மின்னும் அவள் காதல் பெண்களின் உள்ளம் படுக்குழி என்றே விழுந்து எழுந்தவன் யார் ஆழம் அளந்தவன் யார் ஓ கரையை கடந்தவன் யார் காதல் இருக்கும் பயத்தினில்தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை மீறியவன் பூமி வந்தான் தாடியுடன் தான் அலைவான் வீதியிலே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரும் மின்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவாதாயின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்